இமாம் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி யஸ்ய வாக்ப்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீசைலவம்சாத்மபிதாமஹஸ்ய ஸ்ரீவாசசூரேஃ கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதார்யகபாத்தபோதம் ராமானுஜார்யம் குருவர்யமீடே. இன்றைய தினம் அண்மைக்காலம் வரைக்கிலும் ஜெகத் பிரசித்தராக வேத மூர்த்தியாக வேத புருஷனாக ஆச்சார அனுஷ்டானங்களுடன் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணிண்டு எழுந்தருளியிருந்த மகான் வலைப்பேட்டை சுவாமி என்றே பலராலும் போற்றப்பட்ட மகான் சிவே நாவல் பாக்கம் திருமலை சதுர்வேத சதக்ரது வலையப்பேட்டை ராமானுஜ தாத்தையார்ய மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம் நடைபெறுகின்றது. அசம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயேத் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட மகான்களை நாம் நினைத்தோமானால் நாம் செய்த பாபங்கள் எல்லாம் போயிடும் என்பதாக பிராதஸ்மரணியராக எழுந்தருளியிருந்த மகான் இந்த சுவாமி அடியனுடைய திருத்தகப்பனார். அடியனுடைய ஒரு பாக்கியம் அந்த சுவாமிக்கு குமாரனாக பிறந்தது என்பது. அடியனுடைய திருத்தகப்பனார் மாத்திரமல்ல, ஆச்சாரியனாகவும் எழுந்தருளிருந்தவர். பித்ரே பிரம்மோபதய பிரேமி குரவே தெய்வத்தாய்ச்சான்னு எல்லாமாகவும் எழுந்தருளியிருந்த மகான். அவரை பற்றி அவருடைய குண விசேஷங்களை பற்றியும் சில சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் எனக்கு ஒரு சங்கோச்சம் இருந்தது. நம்ம அப்பாவை பத்தி அவருடைய பெருமையை எல்லாம் நாம்ளே சொல்லிக்கிறதா என்று ஒரு சங்கோச்சம் இருந்தது. அதுக்கப்புறமா அப்பா மாத்திரமில்ல, ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் எழுந்துள்ள இருக்கிற அப்படின்னால குரும் பிரகாஷைய தீமான் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்த பிரகாரம் ஆச்சாரியனுடைய பெருமையை நாம் வெளிப்படுத்தாமல் போனால் அது பெரிய அனர்த்தத்துக்கு காரணமாகும் என்பது தெரியும். ஆகையில சுவாமி காண்பிச்சு கொடுத்த வழியில ஆச்சாரியன் என்கிற முறையிலையும் பலைப்பேட்டை சுவாமியை பற்றி கொஞ்சம் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுவாமியினுடைய வம்சம் நாதவம்சம் என்று போற்றக்கூடிய நாதமணிகள் ஆளவந்தார், திருமல நம்பிகள் போன்ற மகான்கள் அவதரித்த வம்சம் ஸ்ரீசைல வம்சம் என்றே இந்த வம்சத்தை கொண்டாடுகிறார்கள். சடமர்ஷண கோத்திரம், சடமர்ஷண கோத்திரத்துக்கு பெருமையே அந்த கோத்திரத்தவர்கள் எல்லாருமே இயல்பாகவே சுவாபாவிகமாகவே விஷ்ணு பாரம்ய புத்தியோடு இருந்தவர்கள் என்பதாக. மகர்ஷிகள்லாம் ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா அங்க பரதத்துவ நிர்ணயம் பண்ணி பெருமாள் தான் பரதத்துவன்றத அறிஞ்சண்டு அப்புறம் பெருமாளை ஆசிரியச்சவர்களாக பல பேர் இருந்திருக்கா. அந்த மாதிரி இல்லாமல் நைசர்கிகமாக பிறப்பிலேயே விஷ்ணு பாரம்யத்தை உணர்ந்து எல்லாருக்கும் உணர்த்தியவர்களாக இருந்தவர்கள் சடமர்ஷண கோத்திரத்தின் பிரவர்த்தகர்கள் என்பது மகாபாரதம் முதலிய பிரமாணங்கள்ல விசேஷமாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட வம்சத்துல நாதமுனிகள் ஆள வந்தார், திருமல நம்பி போன்ற மகான்கள் அவதரித்த வம்சத்துல ஐயா குமாரதாத்ய மகாதேசிகன் என்றும் சுப்பிரசித்தராக ராஜகுருவாகவும் எழுந்தருளியிருந்த நாவல்பாக்கம் வம்சத்திலே அவதரித்தவர் சுவாமி. நம் சுவாமியினுடைய பிதாமகன் சீனிவாச தாத்தாச்சாரிய சுவாமி, அவர் கலியுக வசிஷ்டர் என்று போற்றப்பட்டவர். பிரத்யாதேசம் வசிஷ்டஸ்யான்னு தீர்த்தம் ஆச்சார சம்பதான்னு அந்த சுவாமியை பத்தி விசேஷமாக சொல்லுவார்கள். அங்க கலியுக வசிஷ்டராகவும் ஆச்சார சம்பத்தினாலே ஒவ்வொருக்கும் ஒரு சம்பத்துன்னு சொல்றதற்கு அந்த அனுஷ்டானம் ஆச்சாரம் நல்லொழுக்கம் என்பதுதான், அதுவே சம்பத்து. அந்த சம்பத்தினால பிரகாசிப்பவராக எழுந்துள்ளிருந்த என்று சொல்ற சகல சாஸ்திர நிஷ்ணாதராக அந்த சுவாமி எழுந்துள்ளிருந்த சுவாமியினிடத்துல திரிமதஸ்தர்களும் வலைப்பேட்டை சீனிவாசாச்சாரிய மகாதேசிகன் சுவாமியினிடத்துல திரிமதஸ்தர்களும் சாஸ்திராபியாசம் செய்துள்ளனர். வலையப்பேட்டையிலேயே தனது ஆச்சாரியனாக எழுந்தருளியிருந்த யதி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அவருடைய காலத்துக்கு அப்புறமா கும்பகோணத்துக்கு அருகில் இருந்திருக்கிற வலையப்பேட்டையில ஆசிரமத்தில் ஒரு யதி துல்லியராக பல காலம் ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்த பிரவர்த்தனங்கள் பண்ணிக்கொண்டு சுவாமி எழுந்தருளியிருந்த அமுதனுடைய வடிவழகில் ஈடுபட்டு அமுதனுக்கு கைங்கரியம் பண்றதே பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோட அமுதனுக்கு பல பிரகாரமான கைங்கரியங்களை பண்ணிண்டு வலையப்பேட்டை ஆசிரமத்தில் இங்க உஞ்சவருத்தி என்கிற ஒரு தர்மம் தான், அதைதான் அனுஷ்டிச்சிருந்த. பெரிய தனக்குன்னு எந்த சொத்தும் எதுவும் இல்லாதபடிக்கு அந்த ஒவ்வொரு நாளும் பெருமாள் நமக்கு சங்கல்பிப்பேன்ற ஒரு அத்தியவசாயத்தோட அங்க திருக்குடந்தையில போய் உஞ்சவர்த்தி பண்ணிண்டு சுவாமி தன்னுடைய அனுஷ்டானங்களையும் குடும்ப நிர்வாகங்களும் பண்ணிட்டு எழுந்துள்ளிருந்த அந்த மகானுடைய குமாரர் ஸ்ரீகிருஷ்ண தாத்தாச்சாரிய சுவாமி, அவர் சுவாமியினிடத்திலேயே சம்பூர்ணமாக அத்தியனம் பண்ணி சாஸ்திரமும் வாசித்து காலக்ஷேபமும் பண்ணி சகலான்வயமும் தமது திருத்தகப்பனாரிடத்திலேயே இருந்து அவரும் அவருடைய சின்ன காலத்துக்குள்ள அவர் எழுந்தொள்ளிருந்தது 32 திருநட்சத்திரங்கள் தான். அதுக்குள்ள 2 பரிவர்த்தன வேதாத்தியனமும் சொல்லி வச்சு அப்படி ஒரு சிறந்த ஒரு நல்லொழுக்கத்தோடையும் நல்ல எண்ணங்களோடையும் அந்த சுவாமி எழுந்தருளிருந்த அவருடைய குமாரர் தான் அடியன் திருத்தகப்பனார். பிரகிருதம் இன்றைய திருநட்சத்திரம் கண்டருளும் மகான் வலைப்பேட்ட சுவாமி. சுவாமியினுடைய திருத்தாயார் தரணி நடாதூர் வம்சத்தைச் சேர்ந்தவர், அலமேலு மங்கா என்பதாக சுவாமியினுடைய திருத்தாயாருடைய திருநாமம். சுவாமிக்கு சுவாமியினிடத்துல தமது பிதாமகனிடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு பிரதிபத்தி வால்லபியம் எல்லாம் இருந்தது. அவருடைய 6-7 வயசுக்குள்ளேயே தமது பிதாமகனிடத்துல ராமாயண சங்கிரகம் ஸ்ரீராமாயண சங்கிரகம்ன்றது ஒரு கிரந்தம் முதல் முதல்ல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது, அதை வாசிச்சுட்டு எழுந்திருந்த காலத்தில் சுவாமியினுடைய ஒரு 6வது திருநட்சத்தில் பிரகிருதம் வலைப்பட்ட சுவாமி ராமானுஜாச்சாரிய மகாதேசிகனுடைய 6வது திருநட்சத்திரத்துக்குள்ளேயே அவருடைய அம்மா அவருடைய பிதாமகன் என்று எல்லோருமே பரமபதத்தை அடையும்படியான ஒரு தௌர்பாகியம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் கும்பகோணத்தில் எழுந்தருள் இருந்த, அதாவது அடையனுடைய தகப்பனாருடைய தாத்தா அப்பா அவெல்லாம் பரமத்துக்கு போனது காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்தில் பரமத்துக்கு போனாலும் கூட ஏதோ காலத்தில் ஒரு இதனால் மறுபடியும் அவர் கும்பகோணத்துக்கு வலைப்பேட்டைக்கு எழுந்தருளிட்டார். அந்த சமயத்திலாம் அப்பாவை ரக்ஷணம் பண்ணவா அப்பாவனுடைய அத்தைகள் அங்கே கொஞ்ச நாள் இருந்த பிறகு ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறமா உபநயன சம்ஸ்காரம் ஆச்சு. அவருடைய மாதாமகன் உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணி வச்சார். சுவாமி அடிக்கடி எங்களிடம் சொல்ற வழக்கம், எனக்கு அஞ்சு ஆச்சாரியால்டா என்பதாக. பிரம்மோபதேசம் தனது மாதாமகன், அத்தியனம் அக்னிஹோத்திரம் சுவாமி என்று விக்கியாத வைபவராக எழுந்தருளியிருந்த சுவாமியின் ஆவல்பாக்கம் சுவாமியாஜி நாராயண தாத்தையாரிய மகாதேசிகன், பஞ்சசம்ஸ்காரம் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியிருந்த நாவல்பாக்கம் சுவாமி, திருமாலகோல் சுவாமி என்றெல்லாம் பிரசித்தமான நரசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகன், வேதாந்த காலக்ஷேபம் ஐயா சுவாமி நடத்துல, பரண்யாசம் சுவாமியினுடைய பிதாமகன் கலியுக வசிஷ்டராக எழுந்தருளியிருந்த சீனிவாச தாத்தையாரிய மகாதேசிகன் நடத்துல, இப்படி ஐந்து ஆச்சாரியர்கள் சுவாமிக்கு. சுவாமியினுடைய பிதாமகன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளியிருந்த பொழுது பெரிய பெருமாள் திருவடிவாரத்திலேயே பரண்யாசம் அனுஷ்டிக்கும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில்தான் அடியன் திருத்தகப்பனாருக்கும் வலைப்பேட்ட சுவாமிக்கும் பெரிய பெருமாள் திருவடிவாரத்தில் பரசமர்ப்பணம் நடந்தது. அது அடிக்கடி சாய்ப்ப எப்போ ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள் இருந்தாலும் அந்த பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு இந்த பெருமாள் பெரிய பெருமாள் எல்லா மாதமும் எனக்குன்னு ஒரு தனி இது இருக்குப்பா, இதில் என்னுடைய பரத ஆச்சாரியன் சமர்ப்பித்த பெருமாள், இந்த பெருமாள் இவரிடத்துல தான் சமர்ப்பிச்சிருக்கேன்னு அந்த கண்ணில் ஜலத்தோட மங்களாசாசனம் பண்ணி ஆகும். சுவாமி தேசிகன் ரகசரத்னாவளி ஹதயம் ரகசரத்னாவளியில் சாதிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஸ்ரேயஸ்க்கு வரணும்னாக்க ஆச்சாரிய அனுகிரகம் தான் முதல் வே. ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தாதான் அது லௌகிகமான ஸ்ரேயஸாக இருந்தாலும் சரி பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரேயஸாக இருந்தாலும் சரி, அதாவது மோட்ச பரியந்தமான ஸ்ரேயஸாக இருந்தாலும், எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தாதான் அது கிட்டும், இல்லைன்னா அது கிடைக்காதுன்னு வியக்தமாக சாதிச்சிருக்கார். அந்த நிலையில் அடியன் திருத்தகப்பனார் அடிக்கடி சாதிக்கிற ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுவாமியினுடைய தாயார் தகப்பனார் பாட்டனார் எல்லாரும் பரமதித்த பிறகு வலைப்பேட்டையில் கொஞ்ச நாள் எழுந்துள்ள இருந்த காலத்தில் சுவாமியினுடைய மாமா தாத்தா பெரம்ப அவர் மகன், அவர் வந்து இவருக்கு பல ஆச்சார அனுஷ்டானங்கள் சாகித்யங்கள் இதிலெல்லாம் நிறைய சிக்ஷை பண்ணி நிறைய அந்த சப்தம் சமாசம் இப்படிலாம் சொல்லி வச்சு விசேஷமாக நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் சொல்லி வச்சு அனுகிரகித்தார். அது முடிந்த பிறகு அத்தியனம் பண்ணணும் எங்கே பண்ணுறதுன்னு தெரியலையே என்று யோசித்த பொழுது கொத்திமங்கலத்தில் அவ அத்தையாத்தில் இருந்துருக்கச்சே அங்கே அக்னிஹோத்திர சுவாமி எழுந்தருள் இருந்த அவர் நாவல் பாக்கம், அதுவும் நம்ம வகைராவை சேர்ந்தவராக இருக்க இந்த பையன், இவன் ஒண்ணுமில்லாத இருக்கானேன்னு சொல்லிட்டு அவருக்கு சம்பூர்ணமாக அத்தியனத்தை சொல்லி வச்ச, அத்தியனம் சொல்லி வச்சதோட மாத்திரமில்ல, அந்த சின்ன வயசுலேயே அனுஷ்டானம், பெருமாள் திருவாராதனம் முதலிய எல்லாவற்றையும் பழக்கி வைத்து அனுகிரகம் பண்ணினார். எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு ஒரு வாசிப்புன்னு இருந்தாக்க அது நிம்மதியான ஒரு நிலையில இருந்தாதான் அந்த வாசிப்புன்றது தொடர முடியும். சுவாமி பரம கிருப்பையினோடு அத்தியனம் சம்பூர்ணமாக தமது குமார வரதாஜா சுவாமி அவர் ரெண்டு பேரும் அப்படி என் திருத்தகப்பனார் அவர் ரெண்டு பேரும் ஒன்னா அத்தியனம் பண்ணுவான். அப்படி அத்தியனத்தை சொல்லி வச்சு எல்லாம் பண்ணார். சரி, மேல சாஸ்திரம் வாசிக்கணும், அப்பாவுக்கு சங்கோச்சம் ஒரே இடத்துல இருந்துட்டு எப்படி வாசிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு, அதுக்காக சரி காஞ்சிபுரத்துல போய் சாஸ்திரம் வாசிக்கலாம் அப்படின்றதுக்காக காஞ்சிபுரத்துக்கு எழுந்திருந்தார். காஞ்சிபுரத்துலயே எங்க வாசிக்கிறது என்ன பண்றது நிறைய வித்வான்கள்லாம் இருந்தா கூட அவரு சின்ன வயசு, இதுல போய் நடு சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு மரக்கலம் மாதிரி இது எந்த பக்கம் போறது என்ன பண்றதுன்னு தெரியாத தவிச்சிருந்த ஒரு காலம். அந்த காலத்துல சுமுதா தயாரி மகாதேசிகன் அங்க எழுந்திருந்தார். அப்பாவனுடைய சுபாவமே என்னன்னு கேட்டா, பெரியவாள்லாம் எழுந்திரல் இருந்தாள்னாக்க அவளுக்கு தன்னால முடிஞ்சதான ஒரு சின்ன சின்ன கைங்கரியங்களை பண்ணிட்டு அந்த பெரியவாள் மகான்களை சேவிச்சுட்டு வர்றதுன்றது அவருடைய ஒரு பழக்கம். இது அப்பா சொன்ன விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி அங்க வெள்ளகுளம்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல போய் அனுஷ்டானத்துக்கு நிச்சயம் கார்த்தால எழுந்திருவார், பின்மாலே எழுந்திருவார். அங்க சுவாமி எழுந்திருந்தாருனாக்க அவரோட கூடயே இங்க இருந்த காலத்துல அப்பாவும் அங்கேயே வெள்ளகுளத்துக்கு தீர்த்தாமட போயிடும். சுவாமி அனுஷ்டானம் பண்ணி திருமன் காப்பெல்லாம் சாத்திண்டு அந்த சந்தியாவனெல்லாம் அங்கேயே பண்ணிட்டு எழுந்துடுறதுக்குள்ள சுவாமியினுடைய திருப்பறி வட்டம் துணி எல்லாம் துவச்சி அதை கூடவே பின்னாடி சுவாமி பின்னாடியே எடுத்துட்டு அவர் வருவேறாம். வந்த பிற்பாடு அந்த ஸ்ரீரங்கராஜ வீதியில லைப்ரரின்னு ஒரு இடம் இப்பவும் இருக்கு, அந்த லைப்ரரியில தான் நாவல்பாக்கம் சுவாமியா எழுந்தருளிருந்த. அந்த வேஷ்டிய லைப்ரரியில அந்த இடத்துல இருக்கிற சுவாமி எழுந்தருளிருந்த திருமாளிகையில கொடியில அந்த வேஷ்டி என்னன்னா, அப்பாவுக்கு எப்பவுமே வேஷ்டி திறமன்லாம் ரொம்ப கற்கா இருக்கும், பளபளான்னு இருக்கணும் வேஷ்டி, மொடமொடான்னு இருக்கணும், அந்த மாதிரி வச்சு பேர் சின்ன வயசுல இருந்து கடைசி பரியந்தம். அதே மாதிரி அந்த வேட்டியெல்லாம் நல்லா துவச்சி அந்த கொடியில ஒலத்திட்டு சுவாமியை சேவிச்சுட்டு கிளம்புவேன். அப்போ சுவாமிக்கு இவரிடத்துல ரொம்ப பரிவு. அப்பாவுடைய கண்டம் ரொம்ப மதுரமாக இருக்கும், அது வந்து கம்பீரமான ஒரு குரல், நிஷ்கப்பட்டமான ஒரு வேத பாராயணம் பண்ற ஒரு பிரக்கிரிய. அந்த பாராயணத்துல இந்த மாதிரி கணியல்னு குரல்ல சொல்லிட்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு போறது, அதோட எல்லாரும் ஒரே ஊரா வேற போயிட்டு அப்படின்னால அவரிடத்துல ரொம்ப பிரீத்தி. அடியங்களுடைய பிரபிதாமகன் இடத்துல சுவாமிக்கு நாவல்பாக்கம் சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப கௌரவம் அப்படின்லாம் இருந்துட்டு இருக்கச்சே, ஒரு சமயம் அப்ப சுவாமி சாய்ப்பேறான் அங்க அந்த இடத்துல பழையது இருக்குமா கத்தல, அந்த பழையத போட்டுட்டு ஒரு குப்பியில தயிர் துவச்சி வச்சிருப்பாளாம். அந்த தயிர் துவச்சி வச்சிருந்தது மீதி பேருக்கு இருக்கா இல்லையான்றத பார்க்காத அந்த சாதத்தை போட்டு நேரத்துல சாதம் போட்டு அந்த குப்பையோட கவுத்துருவேறாம் தயிரை, அதை சாப்பிட்டு ஓடி போயிடு ஓடி போயிடு அப்படின்னு சாய்ப்பேறான் சுவாமி. அவ்வளவு அனுகிரகம் சுவாமிக்கு. ஒரு சமயத்துல நாவல் பாக்கத்துல இருந்து ஐயா சுவாமி காஞ்சிபுரத்துல தம் சுவாமியா இருந்திருந்த பெருமாள் சுவாமியை சேவிக்கிறதுக்காக இருந்திருந்த அந்த சமயத்துல வழக்கம் போல அப்பாவும் அங்க காஞ்சிபுரத்துல இருக்கச்சு, யார் சாப்பிட கூப்பிடுறாளோ அங்க சாப்பிட்டு அங்க காஞ்சிபுரத்துல இருந்திருந்தப்போ, அப்போ இவா ரெண்டு பேருமே சுவாமி வெள்ளகுளத்துல இருந்து அனுஷ்டானம் முடிச்சுட்டு லைப்ரரி கழுந்தருளிச்சு ஐயா சுவாமியும் எழுந்துள்ளனர், இவரும் அப்பாவும் போனேன். அப்ப எல்லாரும் வச்சு பெரிய சுவாமி ஐயா சுவாமி இடத்துல சொன்னான், இந்த பையன் இங்க சாஸ்திரம் வாசிக்கணும்னு அல்லாடின்னு இருக்கான், இவ அப்பா அத்தியுதாரன், இந்த பையன் ஒண்ணும் இல்லாத இருக்கு, என்ன சாச்சாரம்? அத கேட்ட உடனே சுவாமி அப்ப ஒன்னும் சொல்லல. சாயங்காலம் மறுநாள் நாவல் பாக்கத்துக்கு போனோம், நாவல் பாக்கத்துக்கு வந்துடுறியா, சாஸ்திரம் வாசிக்கலாமா அப்படின்னு கேட்டாரான். உடனே வந்துட்டேன். அன்னையிலேருந்து சுவாமியினுடைய சரமதசை வரைக்கும் அப்பா அனைத்து பல நாட்கள் சுவாமியோடைய எழுந்தருள் இருந்து சுவாமி திருமாளிகளையும் இருந்து சாஸ்திராபியாசம் பண்ணி வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி எல்லா விதமாகவும் சுவாமி அனுகிரகம் பண்ணார். இப்ப சொல்லச்சே சாப்ப ஐயா சுவாமியினுடைய அனுகிரகம் வந்ததுக்கு காரணம் திருமாவளவன் சுவாமியினுடைய ஒரு தேஜோ விசேஷம்தான். ஆகையால தன்னுடைய பிதாமகனுடைய அனுகிரகத்தினால ஆத்மோஜீவனம் ஏற்பட்டது. திருமணகோவில் எழுந்தருள் இருந்த நாவல்பாக்கம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால பஞ்சசம்ஸ்காராதிகள்லாம் ஏற்பட்டு வைஷ்ணவத்வம்ன்றது ஸ்தாபிதமாச்சு. சுவாமி அக்னிஹோத்திரம் சுவாமியினால அத்தியனம் பண்ணி பிராமணியம் அவருக்கு சித்திச்சது. அடுத்ததாக ஐயா சுவாமியினுடைய வேதாந்த அவர் திருவடிவாரத்தில் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி ஆத்ம சத்தன்றது ஏற்பட்டது, இந்த ஜென்ம சத்த ஏற்பட்டது. இப்படி தன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் இந்த மகான்களுடைய அனுகிரகம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்படி ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாத போயிடுச்சுனாக்க என்னால நினைச்சியே பார்க்க முடியல, நான் எப்படி இருந்திருப்பேன்றதையே என்னால சொல்ல முடியல என்பதாக சொல்லுவார். ராமாயண சங்கிரகத்துல கௌசல்யா சுடுவே ராமம் அபிராம குணாகரம் ஸ்ரீராம பக்தி பரிதம் பரதம் கேகயாத்மஜான்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். பரதன சொல்லச்சே ஸ்ரீராம பக்தி பரிதம், ராமபக்தியினாலே நிறைந்தவராக இருந்த பரதனை கைகையை பெற்றெடுத்தாள் என்று அதுல வருது. அந்த மாதிரி இந்த இடத்துல சுவாமி கடைசி நாள் வரைக்கும் ஆச்சாரிய பக்தி பரிதராகவே எழுந்தருள் இருந்தார்னாக்க அது மிகையாகாது. அதுக்கு எத்தனையோ பல சந்தர்ப்பங்களை சுவாமியினுடைய ஆச்சாரிய பக்திக்கு ஒரு பக்தியின் வெளிப்பாட உணரலாம். விரிவு கஞ்சி நான் அவற்றையெல்லாம் இப்பொழுது சொல்லல. சுவாமியினுடைய திருவள்ளம் என்னன்னு கேட்டோம்னாக்க சுவாமியை சம்பூர்ணமாக அத்தியனம் பண்ண அத்தியனம் பண்ண பிறகு ஒரு கால விசேஷத்துல அக்னிஹோத்திரம் சுவாமி சோமயாகம் பண்ணுவதற்காக ஆரம்பித்த அப்போ அக்னிஹோத்திரம் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் அவர் ஸ்ரௌதம் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணார். அந்த சோமயாகத்தில் அனுஷ்டிக்க முடியல, சோமயாகத்தில் அன்வயிக்க முடியல, ஏன்னா அப்போ கல்யாணம் ஆகலை அவருக்கு. ஆனால் கல்யாணம் ஆகலை அனுஷ்டிக்கலையே தவிர எல்லா ரித்விக்குகளுக்கும் கூட இருந்து அந்த யாகத்திற்கு அவ்வளவு அதில் தானும் சேர்ந்து தனக்கு அத்தியனம் செய்து வச்ச ஆச்சாரியனுக்கு தன்னாலான ஒரு சிறு கைங்கரியம் என்று அந்த யாகத்தின் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் இருந்த ஸ்ரௌத்தத்திலையும் ரொம்ப நிஷ்ணாத்தராக எழுந்துள்ள இருந்தார் அப்படின்னு திருத்தகப்பனார். எங்க மாமா சொல்லுவார், இந்த முடிஞ்ச உடனே யாகம் முடிஞ்ச உடனே கீழ்நீர் குன்றத்தில் கல்யாணமா, இந்த கல்யாணத்துக்கு அக்னிஹோத்திரம் சுவாமி இங்கேருந்து நேரம் அங்கே எழுந்துருளிட்டேரான், அங்க எழுந்துருளி அந்த கல்யாணத்தை அவர் தான் நடத்தி வச்ச. அப்போ அங்கேயே போய் அக்னிஹோத்திரம் எல்லாம் பன்னெண்டு எழுந்துருளி இருந்த. அதுல சொல்லச்சு, உங்க அம்மா கல்யாணம் இருக்க அதுவே ஒரு யாகம் மாறிடா அப்படின்னு எங்க மாமா இப்பவும் சொல்லுது. அப்படி அவர் எழுந்துருளி இருந்த. அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், வேதாத்தியனம் பண்றதுன்றது அது ஒரு விருத்திக்காக அல்ல, பொழைப்புக்காக அல்ல, அது புருஷார்த்தம். அது வேதாத்தியனம் பண்ணினாதான் பிராமணியம் சித்திக்கும். வேதாத்தியனம் பண்றதுன்றது பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்காக தான் வேதாத்தியனமே தவிர பொழைப்புக்காக அல்ல என்பது. அதை அனுஷ்டிச்சு காண்பிச்சவர், உபதேசம் மாத்திரம் இல்ல, அனுஷ்டிச்சு காண்பிச்சவர். இங்க வரச்சே பார்த்தோம்னா திருவகீந்திரபுரத்துல சுவாமி தேசிகண்டத்துல அவ்வளவு பக்தி அப்பாவுக்கு. இங்க தேசிகன் சன்னதியில் எப்பவும் அந்த உற்சவம், தேவநாதன் உற்சவம், தேசிகன் உற்சவம்னு வரச்சே அங்க அவசியம் அந்த பத்து நாள் இருந்து கைங்கரியம் பண்ணுவ. தேவநாதன் உற்சவங்கள்லயும் மாசி கடலாடி மகிழ்வீரன்னு சொல்லி இந்த மாசி மகத்தும் போது விடாத போய் கைங்கரியம் பண்ணுவ. அதே மாதிரி தேவப்பெருமாள் இடத்துலயும் சரி, அவ தேவப்பெருமாள் உற்சவங்கள்லயும் அன்வைச்சு இது பண்ணுவ. திருவேங்கடமுடையானுக்கும் பிரம்மோத்சவத்துல சம்பூர்ணமா கைங்கரியம் பண்ணிருந்த. இன்னும் கேட்டா அங்க தேவஸ்தானத்திலேயே இவரை ஆஹ்வானம் பண்ணி வேதபாராயணத்துக்காக எழுந்துள்ள இருந்தவ. அப்படி தன்னுடைய அத்தியனம்ன்றது பகவத் கைங்கரியத்துக்கு மாத்திரமே என்கிற முறையில அவர் நடந்து காண்பிச்சவர். அவர் பல சமயத்துல சாய்ப்ப வேதம் நம்மள கைவிடாதுரா, வேதாத்தியனம் பண்ணினவன் யாரும் வீணா போனவான்றதே கிடையாது என்பதாக அது எல்லாத்தையும் அனுஷ்டிச்சு காண்பிச்சவ. அடியன் தமிழ்நாடுலாம் சிந்துவாள இருந்த காலத்துல இங்க அத்தியனம் பண்றதோ சாஸ்திரம் வாசிக்கிறவாளுக்கோ ஸ்கோப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பசங்கள்லாம் என்னத்துக்கு கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாஷாந்தரத்தை வாசிக்க வச்ச ஒரு சன்னிவேசம். அந்த சமயத்துல ஐயா சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலேயும் சுவாமிக்கே இருக்கிற யதாவசிதமாக இருக்கக்கூடிய ஒரு நைசர்கிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேதாத்தியனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ருச்சியினாலையும் சம்பூர்ணமாக அடியன் தமையனார்கள் ரெண்டு பேரையும் துணிஞ்சு இந்த வேதாத்தியனத்தில் பண்ணும்படியாக பண்ண. பெருமாள் யாரையும் அப்பா சொல்ற மாதிரி அத்தியனம் பண்ணவா யாரையுமே பெருமாள் கைவிட்டது கிடையாதுன்னாக்காது, சத்தியமான விஷயம். நல்ல ஸ்தானத்துல இருக்கும்படியாக தான் பண்ணின. வேதம் அதை ஸ்ரத்தையோட அத்தியனம் பண்றவாள வேதம் எப்பவுமே கைவிடாது, அவளை நன்னாதான் வச்சுருக்கோன்னு சொல்ற விஷயம் அதுல வாஸ்தவம். அதுல வேதாத்தியனம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால, ஐயா சுவாமியினுடைய அனுகிரகத்தினால அடியன் தமையனார்கள்லாம் சம்பூர்ணமா அத்தியனம் பண்ணி சாஸ்திரமா ஸ்ரீ காலக்ஷேபம் பண்ணி அந்த ஆன்றது அக்ஷரத்திலேருந்து ஆரம்பித்து பிரம்ம வித்ய பர்யந்தமாக சுவாமியினுடைய திருவடிவாரத்தில், ஐயா சுவாமியினுடைய திருவடிவாரத்தில் அதிகரிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அப்படின்னு திரு தகப்பனார். அதே மாதிரி ஆச்சாரிய பக்தி அந்த காலத்தில் எத்தனையோ பேர் வலைப்பட்டு சுவாமியினுடைய தகப்பன் தாத்தாவினுடைய சிஷ்யெல்லாம் இவரிடத்துல சமாசிரேனாதிகளுக்கு பிரார்த்திச்சாலும் கூட ஊர்ல பெரியவர் எழுந்தருள் இருக்கிறது மகான் எழுந்தருளுக்கு சின்னவாள்லாம் அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தாம பண்ணக்கூடாதுன்ற ஒரு முறையில அவர் எல்லா சமயத்திலையும் இந்த ஆச்சாரியக்கம் பண்ணணும்ன்ற எண்ணத்தெல்லாம் வச்சுக்கவே இல்லை அவர். அந்த மாதிரி பல சன்னிவேசங்கள்ல தன்னுடைய ஆச்சாரிய பக்தியையும் வெளிப்படுத்திருக்க. சுவாமியனுடைய அனுஷ்டானம்ன்றது பார்த்தோம்னாக்க அது அப்பழுக்கு இல்லாத அனுஷ்டானம். சோகம் ஆஜன்ம சித்தானாம் ஆபலோதய கர்மணாம் என்று காளிதாசன் சொல்றான். ஆஜன்ம சித்தாள்னு சொல்றது எத்தனையோ பேர் இருக்கலாம், கால விசேஷம் வரைக்கும் முதல்ல சாதாரணமா இருந்துட்டு அப்புறமா விசேஷமான ஒரு ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஆஜன்ம சித்தாளாக இருந்துருக்கிறவாள்ன்றவா ரொம்ப ரொம்ப குறவு. அப்படி ஆஜன்ம சித்தாளாக எழுந்துள்ளிருந்த மகான்ல பலைப்பட்ட சுவாமியுடைய திருத்தகப்பனாரும் தொத்தர் என்று சொன்னால் அது பொய்யில்ல, அது சத்தியமான ஒரு விஷயம். சுவாமியை பிரதானமாக கடைசி வரைக்கும் இந்த அவகாக ஸ்நானம் பண்றது, அதாவது அமர்ந்து தீர்த்தமாடுறது, அந்த மாதிரி ஒரு இதுக்கு அனுஷ்டானங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுந்தள்ளிருந்த காவேரி கரையிலையும் வெண்ணாத்தங்கரையிலையும் நாவல் பாக்கத்திலையும் இங்கதான் எழுந்தள்ளிருந்தால் எந்த இடத்துலையும் அவகாக ஸ்நானத்துக்கு குறவே கிடையாது. அப்படி அவகாக ஸ்நானம் பண்ணிண்டு அந்த முக்கியானுஷ்டானம் பண்ணிண்டு எழுந்தள்ளிருந்த அவபாசனம் வைஸ்வதேவம் இப்படி எல்லா அனுஷ்டானங்களையும் எப்பப்பெல்லாம் எதெல்லாம் அனுஷ்டிக்க முடியுமோ முடியக்கூடியத அனுஷ்டானங்களை சம்பூர்ணமாக பண்ணிருந்த அது நிஷ்கபட்டமான ஒரு ஆச்சாரம். ஒருத்தருக்காக ஒன்னும் இல்லை, தனக்காக இது தன்னுடைய ஸ்வரூபம்ன்றது ஆச்சாரத்தை அனுஷ்டிச்சவ அமுதனிடத்துல ஒரு விசேஷமான பக்தி, அமுதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே அங்க தஞ்சாவூர்ல எழுந்தள்ள இருக்கச்சே கொஞ்ச நாள் சரஸ்வதி மகால எழுந்தள்ள இருந்த அப்போ அமுதனுடைய பிரம்மோற்சவம் வரும், அமுதனுடைய பெரிய பெரிய உற்சவங்கள்லாம் வரும். அந்த உற்சவங்களுக்கெல்லாம் அப்ப அங்க கும்பகோணத்துல எழுந்தருள் இருந்தவர், அங்க பத்து போயிட்டு அங்கேருந்து கும்பகோணத்துல இருந்து திருக்குடந்தையிலேருந்து தஞ்சாவூருக்கு வருவேர், அப்படி அமுதன் கைங்கரியத்துக்கு குந்தகம் இல்லாத எப்பப்பெல்லாம் முடியும், எவ்வளவு சரீர சிரமத்தை பார்க்காமல் அமுதன் கைங்கரியத்தை பண்ணுவார். திருத்தகப்பனாருடைய அனுஷ்டானத்துல ஒரு விஷயம், அங்க கும்பகோணத்துல சீய சயங்கார்னு ஒருத்தர் இருந்த, அவர் பெரிய பரம பாகவத, அவர் அவாத்துலதான் அப்பா தலை பண்ணி சாப்பிடுவேனான். ஒரு சமயத்துல அமுதன் சொன்னது பவித்ரோத்சவமோ என்னவோ அந்த ஒரு சமயம் ஏகாதசி சிரவணத்வாதசி ரெண்டு நாளும் வந்துடுத்து, அந்த ஏகாதசி சிரவணத்வாதசி அதுக்கப்புறமா மூணு நாள் தான் பாருன, அந்த ரெண்டு நாளும் அந்த சீய சயங்கார்ந்த அந்த சுவாமி அப்பாவை ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் அவருடைய கூடவே இருந்தேறான். எல்லா அனுஷ்டானம் பண்ண செய்யும் எங்க எல்லா சமயத்திலையும் அவருடைய கூட இருந்தேறான். இது முடிஞ்ச பிற்பாடு பாரணம் பண்றதுக்கு முன்ன பலைப்பட்ட சுவாமியை விழுந்து விழுந்து சேவிச்சேரான். இவரை காட்டில ரொம்ப பெரியவர் இருந்தாலும் விழுந்து விழுந்து சேவிச்சேரான். ஏன் என்னத்துக்கோசரம் சேவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேரான். அப்போ அவர் சொன்னாரான், நான் ரொம்ப அபச்சாரப்பட்டுட்டேன் என்பதாக, இப்படி ரெண்டு நாளா நிர்ஜலமாக உபவாசமா இருந்துண்டு பெருமாள் கைங்கரியமும் பண்ணிண்டு அந்த பெருமாள் கைங்கரியத்திலையும் இந்த சரீர சிரமத்தை பாராட்டாமல் உறக்க அந்த கணியில்னு அந்த பாராயணாதிகளை பண்ணிண்டு இந்த எழுந்தள்ளி இருக்கிறது ஒருத்தரால சாத்தியமா என்று யோசனை பண்ணி பார்த்தேன். நான் முடியாதுன்னு நான் தீர்மானம் பண்ணேன். சுவாமி எப்படி இருக்கேன்னு பார்க்கணுன்றதுக்காகவே இந்த ரெண்டு நாளும் கூட இருந்தேன். என்னுடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப தப்பு, இதனுடைய சுவாமியினுடைய அத்தியவசாயம் தான் இருக்க பண்றதே தவிர வேற சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்தி இந்த பட்டினியெல்லாம் இருக்க பண்ணல. இதுக்கு நான் கூட இருந்து நான் அதுல போய் நான் கொஞ்சம் யோசிச்சதுல போய் ஒரு அபச்சாரப்பட்டுட்டேன்னு இது பண்றேன்னு சொல்லி அவர் விழுந்து விழுந்து சேவிச்சார்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி நிஷ்கபட்டமான ஒரு ஆச்சாரம், நிஷ்கபரமான ஒரு அனுஷ்டானங்கள் சாஸ்திரங்கள்லயும் வரச்சே எத்தனையோ பேருக்கு காலக்ஷேபாதிகள்லாம் சாச்சிருக்க, அதுலயும் வரச்சே நிஷ்கர்ஷமான ஒரு விஷயம். எங்க வந்து சில சமயங்கள்ல சம்சயம் வர மாதிரி இருந்ததுன்னாலோ அல்லது தான் தீர்மானம் பண்ண விஷயமாக இருந்தாலும் கூட தர்மசாஸ்திரத்திலாம் தான் தீர்மானம் பண்ண விஷயம் எத்தனையோ கிரந்தங்களை பார்த்து தீர்மானம் பண்ண விஷயமாக இருந்தாலும் கூட சிறுவர்களாக இருந்தாலும் இல்ல சமானஸ்கந்தர்களாக இருக்கிறவர்களிடத்துல அந்த விஷயத்தை சொல்லி சம்வாதத்துக்கு தன்னுடைய அபிப்பிராயம் ஒன்னாக தான் இருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு சம்வாதத்தையும் கேட்டுண்டு அதுல ஒரு சங்கோச்சம் இல்லாமல் கேட்டுண்டு அனுஷ்டானம் பண்றவர் இந்த மகான். இதுல வரச்சே சுவாமியினுடைய சுவாமிக்கு அத்தியனம் பண்றவாள் அவள்டெல்லாம் ரொம்ப ரொம்ப அபிமானம். சொல்லும் பொழுது வேதாத்தியனம் தாண்டா பிரதானம், வேதத்தை ரட்சணம் பண்ணிட்டாக்க எல்லா தர்மங்களும் ரட்சணம் பண்ணதா ஆயிடும். ஆகையால வேதத்தை ரட்சணம் பண்றதுன்றது மரத்துக்கு வேர்ல தண்ணி பாய்ச்சற மாதிரி, கிண்ணாமநாசி மகதாம் நிகமத்ருமானான்னு சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயத்துல சாதிக்கிறார். இந்த வேதமாகிற மரத்துக்கு வேராகவும் பழங்களாகவும் அதில் இருக்கிற பட்சிகளாகவும் கிளைகளாகவும் எல்லாமாகவும் திகழ்பவர் எம்பெருமான் என்பதாக. அப்போ அந்த வேதத்தை ரட்சணம் பண்ணினாதான் தர்ம ரட்சணம்ன்றது ஏற்படும். அகல எல்லாரும் வேதத்தை ரட்சணம் பண்ணணும் சாய்ப்பார். அந்த வேதாத்தியனம் பண்ணுகிறவாளிடத்துல ஒரு பரிவு, ஒரு ரொம்ப ரொம்ப அபிமானம். யாரானா சின்ன பசங்க வேதாத்தியனம் பண்றேன்னு சொன்னா எல்லா பெரியவங்களை கூட அவ்வளவு இது பண்ண மாட்டான். அந்த குழந்தையோட என்ன பண்றேன் என்ன சொல்றேன்னு சொல்லி அந்த பசங்கள் அவ என்ன எவ்வளவு அத்தியனம் பண்ணிருக்காளோ அதை பஞ்சாதி கேட்கறது, அதை சொல்லி கேட்கறது, இப்படி எல்லாம் அதுல புரோத்சாகப்படுத்துறது, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த வேதாத்தியனம் பண்ணினவாளிடத்துல ஒரு பரிவு. அந்த சீவைஷ்ணவ் அவருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அந்த தேவப்பெருமாள் கைங்கரியத்துக்கு எப்ப பார்த்தாலும் வேதம் தான் நம்மள ரட்சணம் பண்றதுன்னு சொல்லுவ. அடியனுடைய தமக்கயாத்தக கோவிந்தாச்சார்னு திருப்பதியில வித்வான எழுந்தல் இருந்த விசியாக கூட எழுந்தல் இருந்தவர் அவர் சாதிப்ப ரெண்டு பேரும் தஞ்சாவூர்ல வெண்ணா தங்குற தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால ஒரு காலம் ஒரு சில காலம் ஒன்னா ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பண்ணியிருந்தா. அந்த சமயத்துல சொல்லுவ தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சு கடந்த தாங்கடி எல்லாம் அந்த வழியா வரணும். அது அந்த வழியில இருக்கிற ஒவ்வொரு மரமும் அது வேதத்தை சொல்லும். ஏன்னா அவர் போகச்சேயும் நடந்தே போவார், நடந்தே வருவார், போகச்சே வரச்சேயும் கைய விரல விட்டுண்டு இந்த பதங்கள்லாம் வாக்கியங்கள் பதங்கள்லாம் எண்ணின்றே போயிட்டு பஞ்சாயத்து சொல்லிண்டே போவே சொல்லிண்டே வருவே. இந்த மரம் கூட அது சொல்லும்னு சாதிப்ப அப்படி ஒரு இது. இதுல வேதம் சொல்லச்சே எப்படி சொல்லணும் அப்படின்னுச்சே வேதாத்தியனம் பண்றதுன்னா நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதை கபட்டம் இல்லாமல் யாவத்தரசுக்கு சுவாத்தியாயம் தீதான்னு சொல்லி சொல்றது, தனக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சொல்லணும் என்று சொல்லியிருக்கின்ற. இங்க வேதாத்தியனம் பண்றது ஒரு விசேஷம், அது ஒரு பங்கு விசேஷமா இருந்தா கூட அந்த வேத பாஷ்யத்துல நிஷ்ணாத்தாளா இருந்து அதுல ஸ்ரௌத பிரயோகமும் நல்லா தெரிஞ்சுண்டு அந்த வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தானுசந்தானம் பண்ணிண்டே அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்க. அந்த சந்தோஷத்தை அவாவா அனுபவிச்சுதான் சொல்ல முடியுமே தவிர இவருக்கு இப்படிப்பட்ட சந்தோஷம் வந்திருக்குன்றத நாம இன்னொருத்தரால சொல்ல முடியாது. அதனால நம்ம சுவாமி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த அர்த்தானுசந்தானத்தோடையும் அந்த ஸ்ரௌத பிரக்கிரியையும் வேத பாஷ்யத்திலையும் ரொம்ப ரொம்ப பரிச்சயம் நிறைய இருந்தபடினால அந்த அனுசந்தானம் அந்த கிரமங்கள் எந்த சமயத்துல வருது என்னன்றதெல்லாம் யோசனை பண்ணி அதை நினைச்சு நினைச்சு அப்படியே அந்த வேத பாராயணம் பண்ணச்சேயே மெய்மறந்து அந்த வேத பாராயணம் பண்ணிட்டுருப்ப. ஒரு சமயத்துல காஞ்சிபுரத்துல சுதர்சன தாத்தாச்சாரியந்திரில் இருந்த அவருடைய 90வது திருநட்சத்திரமோ ஏதோ ஒண்ணு அதுல எதுன்னு சரியான ஞாபகம் இல்ல. அப்போ காஞ்சிபுரத்துல பெருமாள்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்க ராமாந்திரிய பாத்திரம் மண்டபத்துல கொஞ்ச நாள் உபன்யாசம் பண்ணிருந்த. அப்பா உபன்யாசம் பண்ணிருந்தாக்க உபன்யாசமே வேணும், சத்தனாய் பேசிந்தேர்னா கூட போறோம், அதுக்குள்ள எத்தனையோ வேத வாக்கியங்களை சொல்லி திருஷ்டாந்தம் சொல்றதெல்லாம் வேத வாக்கியங்கள் தான், வாயில வர்றதெல்லாம் வேத வாக்கியமாக தான் வரும். அது அந்த திருஷ்டாந்தங்களை சொல்லி எத்தனையோ அர்த்தங்கள் அதுக்குள்ள வந்துடும். அந்த வந்து வரச்சே மந்தாக்கினியும் மந்தயிதும் க்ஷமந்தேன்னு சொல்ல ரொம்ப கம்பீரமான குரல். அதோட அந்த குரலோட எல்லாம் வேகமா கிடுகிடுகிடுன்னு சாய்ப்ப. அதுலயும் இந்த வேத மாதிரி வரச்சே அதுவும் அர்த்தானுசந்தானத்தோட சாய்ப்பச்சே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது கேட்கறதுக்கு. அப்ப சொல்லச்சே எப்படி அத்தியனம் பண்ணணும் என்னன்றத பத்தி சொல்ற. இதே யாவத்திரசக்தி சுவாத்தியாயம் அத்தியாயம்னு சொல்லி நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி உறக்க சொல்லணும், இதுல கபடுதனம் எல்லாம் பண்ணக்கூடாது இங்க என்று இத பத்தி சொல்லிட்டு வந்த. எதிர சீமாப்பட்ட இருந்த அது உபன்யாசம் மாத்திரமில்ல, இங்க சுவாமி அனுஷ்டிச்சே காண்பிச்சாருது. அந்த மாதிரி சுவாமி மாதிரி எல்லாரும் வேதாத்தியனம் பண்றவா மொத்த பேரும் வேதத்தை சொல்லணும்ன்றது அது நிதர்சனமாக இருக்கு. இது ஆதர்ச புருஷனாக சுவாமி எழுந்துள்ள இருக்காருன்னு சொல்லி சொன்ன. அந்த மாதிரி தானும் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறதுன்றது ஒரு விஷயம். சுவாமிக்கு எத்தனையோ பிரதங்கள், ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மம், வைணவ சிம்மல், தேசிக தரிசன துரந்தர, தேசிக ரத்னதீபம் அப்படின்னு எல்லாம் பல பிரதங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் இதுக்காக வந்து அவர் ஒரு பெருசா அதெல்லாம் நினைச்சுக்கிறது இல்ல. ஜிஆர் புரஸ்காரம்னு சொல்லி பாரத ராஷ்டிரபதியும் சம்மானம் பண்ணார். இப்படி எல்லாம் இருந்து இது எல்லாத்த காட்டிலும் அடிக்கடி சாய்க்கிறது இத்தனை ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சம் பெற்றிருக்கிறது இருக்க, அதுதான் எனக்கு பெரிய பிருதம் என்பதாக சாதிப்ப. ஐயா சுவாமிக்கு கடைசி வரையந்தம் கைங்கரியம் பண்ணிண்டு அவரோடையே இருந்து இந்த ஒரு சிஷ்யன் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு முன்னுதாரணமாக இருந்து உலகோர் உணர வச்சவர் சுவாமி. அந்த வேதாத்தியனம் பண்ற பசங்களிடத்துல ஒரு பரிவு. கடைசி சமயத்துல கூட சுவாமி திருமேனி பாங்கில்லாத எழுந்துருள் இருக்கச்சே ஒரு குழந்தை அத்தியனம் பண்ற குழந்தை ஒருத்த வந்தா என்ன பண்ணிட்டு இருக்க அத்தியனம்னு அஷ்டகம் ரெண்டா அஷ்டகம் சொல்லிட்டு இருக்கேன்னு ஏதோ சொல்லச்சே. அப்ப சொல்ற வந்து அவர் ஏதோ பஞ்சாதி கேட்டா இருந்த பையன் நன்னாவும் சொல்லிடுத்து அவருக்கு முதுகு வலி ஏந்திருக்க முடியாது அவரால். அந்த சமயத்துல வேற யாரும் பக்கத்துலயும் இல்ல, அந்த பையன் பத்த போயிட்டான். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நான் போனேன், அந்த பையனை நாளைக்கு வர சொல்றா அப்படின்னு நாளைக்கு வர சொல்லி சொன்ன. கையில பக்கத்துல ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இந்த நேத்தியே கொடுக்கணும், என்னால ஏந்து போய் அதை எடுக்க முடியல இந்த அப்படின்னு அந்த பையனுக்கு கொடுத்தேன். அந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ற பசங்கள் இடத்துல அவ்வளவு பரிவு. அடியனுடைய மருமான் அத்தியனம் பண்ணியிருந்தான் ஸ்ரீநாதன். அவன் பண்ணிருந்த காலத்துல அப்பாவோட அத்தியனம் பண்ணிருந்த காலத்துல காசிலேருந்து ராமச்சந்திரன் ஒரு பையனும் வந்து கூட அத்தியனம் பண்ணான். அப்படி அத்தியனம் பண்ண பையனுக்கு சாப்பிடணும், இதுக்கு வரைச்சே என்ன பண்ணுவேன்னா நிச்சயம் உபாசனம் வயசு தேவெல்லாம் பண்ணிட்டு தானே சாப்பிடணும். இப்போ ஸ்ரீநாதனை பார்த்து சொல்லுவா, ஏண்டா திருவாராதனை ஆயிடுத்து இன்னும் போலையடா அப்படின்னு கேட்டேன். ஆராதனை ஆயிடுத்துன்னா போருமண்ணா, இன்னும் காக்காக்கு சாதம், அவனும் சின்ன பையனும் இல்லையா அந்த சமயத்தில் ஒன்றும் தெரியாது, இன்னும் காக்காக்கு சாதம் கொடுக்கணும், ராமச்சந்திரனுக்கு சாதம் கொடுக்கணும், அப்புறம் தானே நான் போகணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அத்தியனம் பண்ற பசங்க பட்டினியா இருக்கக்கூடாது, நாம சாப்பிடறதுக்கு முன்ன அந்த பசங்களை சாப்பிட பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த அத்தியனம் பண்ற பசங்கள் இடத்துல அவ்வளவு பரிவு. அந்த பசங்க நாம போய் சாப்பிட்டு கையெழும்பிட்டு அப்புறமா நாம சாப்பிட்டு அந்த பையன் கூட்டான்னு அந்த பையன் பட்னியோட வாசல்ல இருந்து பார்த்தோம்தான்னாக்கா இதை காட்டிலும் தோஷம் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சுவாமியினுடைய ஒரு திருவுள்ளம். ஆகையால அத்தியனம் பண்ற பசங்கள் இடத்துல அவ்வளவு ஒரு அபிமானம் கடைசி வரைக்கும். இதுல சுவாமியை பத்தி இவ்வளவு சொல்லி சொன்ன. அப்படி என் தாயாரை பத்தி சொல்லலைன்னாக்க சுவாமியை பத்தி சொன்னதுன்றது பூர்த்தியாக ஆகாது. அப்படி என் தாயார் கேணியக்குன்னும் நடாத ஒரு வம்சத்தை சேர்ந்ததான். அம்மாவும் அப்பாவுக்கு அனுகுணமாக இந்த ஆச்சாரங்கள்லயும் அனுஷ்டானங்கள்லயும் எல்லாத்துலயும் கூடவே இருந்திருப்பான். ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் பவித்ரோத்சவம் நடந்திருந்து நான் ஆஃபீஸ்லேருந்து சாயங்காலம் வந்தேன். வந்த உடனே அப்போ ரொம்ப அம்மா கொஞ்சம் முடியாத காலம். அப்போ சாயங்காலம் நான் என்ன பண்ணிட்டேன், வந்த உடனே நான் சாப்பிட்டுட்டேன். அப்பா என்ன சொன்னார், நான் பாராயணம் போயிட்டு வந்து சாப்பிட்றேன்டா அப்படின்ட்டு. சிறுபூம சௌகரியம் எனக்கு பசிக்கிறதுன்னு நான் என்ன சாப்பிட்டுட்டேன், சாதம் மாத்திரம் பண்ணியிருந்தேன். அம்மாவால் அந்த சாதத்தை எடுத்து வைக்க முடியாது, அப்பா அதை எடுத்து வைப்பேன். அப்புறம் சாதம் போட்டு இது பண்ணி எல்லாம் எடுத்து அப்புறம் என்ன பண்ண, ராத்திரி படுத்திருந்தேன். படுத்துட்டே இருக்கச்சே அம்மா என்னோட ஏதோ படுத்துட்டு இருப்பான். அப்போ சொன்னா, ஏதோ சொல்லிட்டு வந்த வந்து ஒரு சமயத்துல தீபாவளி, தீபாவளி சமயத்துல முதல் நாள் ராத்திரி ஆத்துல ஒண்ணுமே இல்லை, வெந்நீர் தவளை எல்லாம் தேய்ச்சி போட்டுட்டு நான் உட்காந்துருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்னுட்டு. எங்க மாமா எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு தமையன் முறையாகணும் சேகாத்திரின்னு, அவர் கொஞ்சம் அரிசியும் வெள்ளமும் துவரம் பருப்பும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது ரங்கமணி நீ பண்டிகையை குறையில்லாத பண்ணிடு, ஆனா அவரே வந்துடுவார் ராத்திரிக்குள்ள, வந்துட்டேருனாக்க ஒன்னும் குறவில்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஏதோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். அப்புறம் ராத்திரி அப்பாவே வந்துட்டேன் எல்லாம் நிறைய சாமான் எல்லாம் வாங்கி வந்துட்டு எல்லாம் பண்டிகை எல்லாம் விசேஷமா நடந்தது அப்படின்னு சொன்னா. சரி, அது எப்பயோ நடந்தது, அது என்னத்துக்கு இப்ப சொல்ற அப்படின்னு எங்க அம்மாவை நான் கேட்டேன் நான். அதுக்கு அம்மா சொன்னா, நீ சாப்பிட்டு போயிட்ட, போன பிற்பாடு ராத்திரி அப்பா 9 மணிக்கு தான் சாப்பிட்டேன், அப்பா சாப்பிடுச்சே அன்னைக்கு வேற ஒன்னும் வேணாம், சாத்தும் சாதம் போறோம் வேற ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சாத்தும் போதும் ஊசி போயிடுத்து, அது சாப்பிடுற மாதிரி இல்லாத போயிடுத்து. அப்ப வந்து வெறும் மோர் சாதம் தான் சாப்பிட்டேன் சொல்லிட்டு, இன்னைக்கு இவ்வளவு விபவம் இருந்தும் கூட ஒரு புதுசா ஒரு சாத்துமது பண்ணி போடுறதுக்கு முடியாத நான் இருக்கணும்னு அது நினைச்சிருந்தாண்டா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, அப்படி ஒரு பதிசுஷ முடியாத இருந்த ஏவி சீனிவாசன் ஒரு டாக்டர், அந்த டாக்டர் போய் அழைச்சிட்டு போனேன். அவர் எல்லாம் பார்த்துட்டு, இந்த மங்களுக்கு 80 வயசா போறது, 80 வயசாயிடுத்து, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறது, ஒன்னும் ரொம்ப கஷ்டம், அவளால ஒன்னும் சஞ்சாரம் பண்றதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தார். என்னண்ட சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்ட, நீ என்ன பண்ணணும்னு, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறங்கோ, வைத்தியம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறங்கோ அப்படின்னு கேட்ட. அதுக்கு அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், என்னுடைய ஜீவித கால பரியந்தம் அவருக்கு ஒரு சாத்தம் சாதம் பண்ணி சாய்க்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணா போறோம் அப்படின்னா, உடனே கை கூப்பிட்டேருவர். இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு, வைத்தியமே பண்ண மாட்டேன்னு சொன்னவ அவளுக்கு வைத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா 5-6 வருஷம் இருந்தா, இருந்த காலம் வரைக்கும் என்ன சொன்னாலோ சொன்ன பிரகாரம் தன்னால முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு எல்லா சுசுரோஷையும் பண்ணிட்டு தான் இருந்தா. இப்படி ஒரு ஒரு தர்ம பத்னியாக விளங்கினவள். எல்லாருக்குமே அந்த பத்னி சரியா அமையலன்னாக்க தர்ம காரியங்கள்லாம் பண்ண முடியாது. அப்பா எத்தனையோ தர்ம காரியங்கள் பண்ணார், எவ்வளோ பேருக்கு அத்தியனம் சொல்லி வச்சார், எவ்வளோ பாகவத ஆராதனம் பண்ணிருக்கார், எவ்வளோ பண்ணிருக்கார். இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் அம்மா, அதாவது பத்னி அமைஞ்சது தான் என்று சொன்னாக்க இது அதிசயோக்தி இல்லை. ஆகையால இன்றைய தினத்துல இன்னும் சொல்லிட்டே போனோம்னா அவருடைய வைபவத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. எப்பவுமே வேதாந்த சிந்தனை தான் அப்பாவுக்கு. இந்த கடைசியில் கொஞ்சம் திறமையினி பாங்க இல்லாத இருக்கச்சு, ஒரு நாள் இது காஞ்சிபுரத்தில் இருந்தார், அவரால் சஞ்சரிக்க முடியல, படுத்துட்டே இருந்து அவரால் இது பண்ண முடிஞ்சது. அப்போ தமையன், பெரிய தமையனாருடைய பையன் செங்கேரியில் இருக்கான், அவன் போன் பண்றான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும், அதுக்காக கேட்டான். சரி தாத்தாவோட போன் கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னான். அது போன் அவரோட பேசினேன். தாத்தா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு நேர்னு கேட்டான். பத்தன் பிரம்மஜன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. பிரம்மஜன் சொல்லிட்டு இருக்காரா எப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. என்னால முடியல பத்தன்டேதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா. என்ன பிரம்மஜம் இன்னைக்கு அப்படின்னு அவன் கேட்டான். சௌத்ராமணி பிரம்மஜம் அப்படின்னு சொன்ன. சௌத்ராமணின்றது ரொம்ப கஷ்டமான பாகம் வேதத்திலேயே, அந்த சாக்கையிலேயே அவ்வளவு கவலை அது. அது கிட்டத்தட்ட 88 திருநட்சத்திரத்துல 89 திருநட்சத்திரத்துல படுத்த அப்ப சொல்லச்சு எது சாச்சாலும் அதுக்கு பிரமாணம் இல்லாத சொல்ல மாட்டேன். சயானு சொல்லிட்டு வேதத்தை படுத்துட்டு கூட சொல்லலாம், அதாவது நடந்துட்டே சொல்லலாம், நின்றுட்டு சொல்லலாம், உட்காந்து சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் வேதாத்தியனம் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அது படுத்துட்டு சொல்றதுக்கு கூட வேதத்துல ஒரு இடம் கொடுத்துருக்கு. ஆகையாலதான் என்னால முடியாததா கூட இத சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த திருநட்சத்திரத்துல சௌத்ராமணிய படுத்துட்டே சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னாக்க அந்த வேதத்துல எவ்வளவு சம்ஸ்காரம் இருந்திருந்தாக்கா அப்படி சொல்ல முடியும்ன்றத யோசனை பண்ணி பார்க்கணும். இறுதியாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் சொல்லச்சு திருமணி பாங்கில்லாத இருக்கச்சே வைத்தியத்துக்காக அழைச்சிட்டு போனேன், கார்ல போயிட்டே இருக்கச்சே என்ன கேட்டேன். நவேதாந்தா சாஸ்திரம்னு இதுல துவயாதிகாரத்துல கடைசி ஸ்லோகம். இது வேதாந்த சாஸ்திரத்தை காட்டிலும் உயர்ந்தது வேற சாஸ்திரம் கிடையாது. அதே மாதிரி அதாவது மதுசூதனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான காட்டிலும் பரதத்துவம் வேற ஒன்றும் கிடையாது. துவயத்தை காட்டிலும் சுகத்தை அளிக்கக்கூடியது வேற எதுவும் கிடையாதுன்னு வரக்கூடிய அந்த ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே வரே அதுல வரைச்ச ஏதோ கொஞ்சம் இது வந்தது. அப்புறம் என்னடா சொல்றா அப்படின்னு நவேதாந்த சாஸ்திரம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தேன் அந்த ஸ்லோகத்தை பத்தி. எனக்கே ஞாபகம் வந்துத்துறா போட அப்படின்னு சொல்லிட்ட. அப்படி கடைசி சமயத்திலையும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையும் வேதாந்த தியானமும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட மகான்கள்லாம் அவதார புருஷர்களாக எழுந்திருந்தான்னு சொன்னேன். அதில் துளிக்கூடையும் சந்தேகமே கிடையாது. அடியேன் திருத்தகப்பனார் என்கிற முறையினால அவருடைய வைபவங்கள்ல எத்தனையோ விஷயங்கள்ல நான் சொல்றதுக்கு சங்கோச்சப்பட்டு குறவாதான் சொல்லியிருக்கேன். வசதா அவருடைய வைபவத்துல ஏதோ ஒரு ஏகதேசம் ஒரு திவலை தான் இப்ப உங்களோட எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டது. அப்படி திவ்யதம்பதிகள் மாதிரி எழுந்தொள்ளியிருந்த இந்த மகான்களுடைய அனுகிரகம் நம் போன்ற எல்லோருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.